ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்குறீங்க அப்படிதானே? திருக்குறள்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். பாரதி அதுடா. போட்டு ஆட்டம் போட்டு ஆளை போட்ட விட தராசரியா தரும் துப்ப சும்மா துப்ப. கோலத்தை மிருகாவது போனோம் மால் போட்டது. வெல்கம் ஐ கம் சார், உள்ள வரலாமா சார்? வணக்கம் சார். நான் கூட ஆர்டிஸ்ட் தான் சார்.